மெய்யிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எத பாட துளியிலே ஆட வந்த வானத்து நின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே பாட சின்ன தம்பி எச பாட